இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இது லவ் தான் உன்கிட்ட சொல்லணும்னு ஏங்கண்ண. போகாத, தள்ளி போகாத, என் கூட இருன்னு உன்கிட்ட சொல்லணும்னு ஏங்கண்ண. மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுது என்ன தோணுது. மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே. கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய், நான் கோபம் கொண்டே இமை மூடிடு என்றேன். நகரும் நொடிகள் போலே முதுகின் மேலே விழுவதினாலே வரி வரி கவிதை எழுதும் வலிகள் எழுதா மொழிகள் எனது கடல் போல பெரிதாக நீ நின்றாய். சிறுவன் நான் சிறு அலை மட்டும் தான் பார்க்கிறேன் பார்க்கிறேன், எரியும் தீயில் என்னை நீராடும் நீரூற்று. ஊரெல்லாம் கண் மூடி தூங்கும் மோசைகள் இல்லாத நீராவே, நான் மட்டும் தூங்காமல் ஏங்கி உன் போல காய்கின்றேன். நீராவே கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றேனே, கை நீட்டி உன்னை தர தாமதம் ஆகுது தாமரை வேகுது. தள்ளி போகாதே எனையும் தள்ளி போக சொல்லாதே, இதழும் மலர் என்னும் தானே. தள்ளி போகாதே எதையும் தள்ளி போக சொல்லாதே, இருவர் இருவர் இதழும் மலர் என்னும் தானே. தேகம் தடையில்லை என நானும் ஒரு வார்த்தை சொல்கின்றேன், ஆனால் அது பொய்தான் என நீயும் அறிவாய் என்கின்றேன். அருகே நில்வா கனவிலே தெரிந்தார்